சிகையிலே நின்றாடும் மீனே, நெய்யோறும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, தெம்மாங்கு போந்தமிழே தென்னாடன் குலமகளே. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, பாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, எம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. தந்தை நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. வரிரோ வரிரோ வரிரோ வரோ. கைகாட்டும் மாவே தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, எம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. கைகாட்டும் மானே தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே.